लक्ष्मीनाथ समारंभां नाथ जामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां पुज युग्म रुग्म व्यामोहत स्थितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो श्रीक सिन्धुः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूक्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वताम्ना अन्यात्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपम् विज्ञान विश्रानन बद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्य परमव्योम भास्करः। सर्वेभ्यः नमस्कारः। ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 82, 83, 84, 85 நான்கு சூர்ணிகைகளை பார்க்கலாம். குஷலவ பரிகிரகீத குல காதா விசேஷாம் விதிவச பரிணமதர பணித கவி வர ரஜித நிஜ சரித நிபந்தன நிசமன நிர்வதா சர்வஜன சம்மானிதா புனருபஸ்தாபித விமானவர விஸ்ரானன பிரீணித வைஸ்ரவண விஸ்ராவித யச பிரபஞ்சா. இந்த நான்கு சூர்ணிக்கைகளும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பெருமாள் விஷயமாக இந்த நான்கு சூர்ணிக்கைகளும் ரொம்ப அழகாகவே சொல்லப்பட்டிருக்கு சுவாமி தேசிகனால. நிறைய பாட்டபேதங்களும் இருக்கு. பிராச்சீன பாட்டத்துக்கும் நவீன பாட்டத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. பிராச்சீனத்துல குஷலவ பரிகிரகீத குஷீலவார்க காதா விசேஷான்னு இருக்கு. ஆனால் இன்றைய புஸ்தகங்கள்ல பார்த்தால் குஷலவ பரிகிரகீத குல காதா விசேஷான்னு குஷீலவார்கன்றத எடுத்துட்டா. குஷலன்ற பதமும் ஆரம்பத்தில் இல்லை. இந்த விதிவச பரிணாமதமர பணித கவிவர ரச்சித நிஜ சரித நிபந்தன நிசமன நிர்வத்தா அப்படின்றத ஆரம்பத்தில் விதிவசத்தினால அப்படின்றது இல்லை. பிராச்சீன புஸ்தகங்கள்ல பரிணமதர பணித்தின் தான் இருக்கு. இன்னொன்னு பரிணமதர பணித்தின்னு ஒரு பாட்டம் இருக்கு, பரிணமதர பணித்தின்னு ஒரு பாட்டம் இருக்கு. நாலாவது மகாபிராணமா இருக்கக்கூடிய பகாரத்தை சொல்லி ஒரு பாடத்தை சொல்லியிருக்கா பெரியவாள். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இதுல முக்கியமா சொல்லப்படுறது குஷீல வாக்கியானம் இன்னைக்கு சொல்லப்படுறது. யார் இந்த குஷீலவர்கள்? குஷலவர்கள்னு சொல்றது ஒரு வழக்கம் வச்சிருக்கா. குஷலவௌ பெரியவாள்லாம் குஷீலவர்கள் அப்படின்னு பிரயோகம் பண்றா. குஷன்னும் லவன்னும் அவளுக்கு பிரயோகங்கள், அவளுக்கு திருநாமத்தை சூட்டுகிறார் வால்மீகி. நமக்கெல்லாம் அந்த கதை தெரியும். இவர்கள் முனிக்குமாரர்களாகவே வளர்றா. இந்த முனிக்குமாரர்களாக வளர்ந்து கொண்டு அவர்கள் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு வால்மீகி பகவான் எழுதின ராமாயணத்தை லோகத்தில் பிரவச்சனம் பண்றதுக்காக அவர்கள் திரு அயோத்திக்கு எழுந்தொள்ளுகிறார்கள் அப்படின்றது உத்தரகாண்டத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெரியவா ஒரு ஸ்லோகம் பண்றா இந்த இடத்துல. சௌபிராத்ரைக நிகேதனை சுபரத்தை சம்சேவிதம் பிராத்ருபிகி வாணி கேலி கிருகாயிதேன பகவத் வால்மீகினா நிர்மிதம் ஆத்மீயம் சரித்தம் மகத்து குஷலவ புரோத்கீயமானம் முதா ஸ்ருண்வந்தம் சகலாபிநந்திய சரிதம் சீதாபதிம் சம்ஸ்ரயே. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இந்த ராமாயணம் எப்படி ஏற்பட்டது, ராமாயணம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, இத்திகாசம் அப்படின்னால் என்ன, இந்த இத்திகாசத்தினுடைய லட்சணம் என்ன, ஏன் ராமாயணத்துக்கு இத்திகாசம்ன்ற பெயர் ஏற்பட்டது, இந்த விஷயங்கள்லாம் சுருக்கி ஒரு ஸ்லோகமாக பெரியவாள் அனுகிரகிச்சிருக்கா இந்த இடத்துல. பிராச்சீன கிரந்தங்கள்ல இந்த ஸ்லோகம் தென்படுறது. சௌபிராத்ரைக நிகேதனைஹி சுபரத்தைஹி சம்சேவிதம் பிராத்ருபிஹி வாணி கேலி கிரகாயிதேன பகவத் வால்மீகினா நிர்மித்தம். வால்மீகியாலே அருளி செய்யப்பட்டது இந்த ராமாயணம். முதல்ல சத்ருக்னன் கேட்டார் பிரவச்சனத்தை, லக்ஷ்மணன் கேட்டார் அண்ணாவை விட்டு வரத்துக்கு கொஞ்சம் கூட சந்தர்ப்பமே இல்லை, இந்த மாதிரி ஒரு புரோகிராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், குழந்தைகள் ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ண போறா, அதற்கு வந்து தலைமை தாங்கணும்னு எல்லாரும் பிரார்த்திக்க சமயமே இல்லை, ஏதோ வந்து ஆரம்பிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனால் அங்க பார்த்தால் தன் தமையனாருடைய விஷயமான சரித்திரமா இருக்கிறபடினால வரவே முடியாதுன்னு சொன்னவர் 9 நாட்கள் பூர்த்தியாக அந்த ராமாயண பிரவச்சனத்தை கேட்டாராம் லட்சுமண சுவாமி. பரதன் கேட்டான், பரதன் கேட்டுட்டு இதை தன்னுடைய அண்ணா கேட்டால் நன்னா இருக்குமே அப்படின்னு நினைச்சான். அண்ணா கேட்கறதுக்காக ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ராமாயண பிரவச்சனத்தை அண்ணாவிடத்துல எடுத்து செல்லும்படியான ஒரு கதைய பெரியவாள் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். சௌபிராத்ரைக நிகேதனைஹி சுபரதைஹி சம்சேவிதம் பிராத்ருபிஹி வாணி கேலி கிரகாயிதேன பகவத் வால்மீகினா நிர்மிதம் ஆத்மீயம் சரிதம் மகத் குசலவ புரோத்கீயமானம் முதா. நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு ஔன்னித்யத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு உன்னதமான ஒரு நிலையை கொடுக்கக்கூடியது ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் கதா சிரவண கீர்த்தன சிந்தை இதுன்னு சொன்னா பெரியவாள் பாகவதத்தில் வருது. ராமாயணத்தை சிரவணம் பண்ணிக்கொண்டும் ராமாயணத்தை பட்டனம் பண்ணிக்கொண்டும் யார் இருக்காளோ அவளுக்கு சகலவிதமான ஸ்ரேயசும் கிடைக்கும் அப்படின்னா, ஆத்மாவை பற்றிய ஞானம் தெரியணும் அப்படின்னால் நாம் வேதாந்த சாஸ்திரங்களை தேடி போய் பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானங்களை விதவிதமாக வாசிக்கணும்னு அர்த்தம் இல்லை. அது அடியான் இப்ப சொல்ற விஷயத்தினால வாசிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. சுலபமான வழி என்னன்னா ராமாயணத்தை தெரிஞ்சின்றாலே போதும், சார்த்தகமான ராமாயணத்தை தெரிஞ்சின்றால் போதும், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அதிகாரிகள் தேவை வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு, ஆனால் ராமாயணத்தை வாசிக்கிறதுக்கு இவாதான் வாசிக்கணும் அவாதான் வாசிக்கணும்ன்றது கிடையாது. சர்வஜன சம்மானித்தம், எல்லாரும் வாசிக்கலாம், எல்லாராலையும் புகழப்பட்டது இது. எல்லாருக்கும் ராமநாம சிரவணம் சர்வபாப விமோசனம்னு சொன்னால் அதெல்லாம் ஆத்மாவுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடியது இது. நாம் பண்ண பாபங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் ராமாயணம். அதனால ஆத்மீயம் சரித்தம் மகத்து, ராமனுடைய சரித்தம், ராமன் தன்னுடைய சரித்திரத்தையே கேட்டான் இந்த குசீலவர்களுடைய இந்த உபன்யாசத்தினால. குசலவர்கள் பிரவச்சனம் பண்ணதை கேட்டு தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்டான். குசலவ புரோத்கீயமானம் முதான் ஸ்ருண்வந்தம் சகலாபி நந்திய சரித்தம் சீதாபதிம் சம்சரையே. அப்படிப்பட்ட அந்த ராமனை சீதாபதியை இந்த குசலவர்களாலே சொல்லப்பட்ட அந்த ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ராமாயணத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ராமனை நாம் அடைகிறோம், அவனுடைய திருவடியை நாம் பற்றிக் கொள்கிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். இத்திகாசம் அப்படின்னால் என்ன அப்படின்னால், ஏவம் ஆசீத் ஏவம் ஆசீத் இது இத்திஹாசா அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லியிருக்கா. இன்னொன்னு காவிய பிரகாசத்தில் சொல்லக்கூடிய விஷயம் சாகித்யத்தில் இத்திஹாசத்துக்கு என்னன்னா, எவனொருவன் தன்னை பற்றிய சரித்திரத்தை தான் வாழும்பொழுதே கேட்கிறானோ அது இத்திஹாசம். அந்த நாயகன் கேட்டான்னா அது இத்திஹாசம்னு சொல்றான். ராமாயணமும் மகாபாரதமும் வித்தியாசம். இப்போ ராமாயணத்தை வால்மீகி பகவான் எழுதினது, அந்த ராமன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே வால்மீகி பகவான் ராமாயணத்தை எழுதினார். அதை ராமனே கேட்டு ஓகே பண்ணான் அந்த ராம சரித்திரத்தை. அதே மாதிரிதான் மகாபாரதத்தை வியாசர் எழுதும்போது தர்மராஜனே கேட்டான் அப்படின்னு சொல்றார். அதனால இதுக்கெல்லாம் இத்திகாசம் அப்படின்னு சுலபமாக புரியறதுக்காக சொல்லியிருக்கான். இது நாயகன் தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்டான் என்றால் அது இத்திகாசம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னொன்னு, ஏவம் ஆசீத், இது மாதிரி நடந்தது, இது மாதிரி நடந்தது, அதாவது ஏவம் ஊச்சுகுன்னு சொல்லணும், இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்றது இத்திகாசத்துக்கு ஒரு லட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மீயம் சரித்தம் மகத்து, ஆத்மாவுடைய தன்னை பற்றிய ஒரு சரித்திரத்தை தானே கேட்பது அப்படின்றது லோகத்துல ரொம்ப சிறந்த விஷயம். ஏனோ தானோன்னு எழுதல, தன்னை பற்றிய சரித்திரத்தை ரொம்ப ஸ்பஷ்டமா எழுதியிருக்கார். பரதனிடத்திலே பரதன், ராமனிடத்திலே பரதன் தெரிவிக்கிறான், பால்கனியில நின்று இருக்காராம் பெருமாள், இரண்டு குழந்தைகள் ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு தெரு வீதிகளில் வரா. தெரு வீதிகளில் வரும்பொழுது இந்த மாதிரி குமாரர்களை நான் பார்த்ததே இல்லையேன்றாம் பெருமாள். இந்த குமாரர்கள் யாருடைய குமாரர்களா இருப்பார்கள், ரிஷிவேஷம் போட்டு வந்திருக்காளே இவர்கள் யாருன்னு கேட்கிறான். பார்த்தால் முனிகுமாரர்கள் போல தெரியலையே. அப்போ சொல்லும்போது பாலகாண்டத்திலேயே வருது, இந்த மாதிரியான தந்திரீல சமன்விதம் பாட்டியே கேயேச்ச மதுரம், ராமாயணத்தை தந்திரீல சமன்விதமா இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தை இவெல்லாம் பாடிக்கொண்டு வருகிறார்களே, ரொம்ப உத்து கேட்டால் தன் விஷயமான சரித்திரமா இருக்கே பரதன் சொல்றான். ஒரு குழந்தைய பார்த்தால் உங்களை போல இருக்கு, ஒரு குழந்தைய பார்த்தால் பிராட்டிய போல இருக்கு, அதனால சரித்திரமோ உங்களுடைய சரித்திரமாவே தான் இருக்கு. சத்ருக்னன் மூலமா தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், பிராட்டிய லக்ஷ்மணனை கொண்டு காட்டுல விட்டுட்டு வந்தப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு வந்தோம். சத்ருக்னன் மூலமா நாம தெரிஞ்சிட்டோம். சத்ருக்னன் வந்து அங்க மதுரால ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கிருந்து புராணத்துல சொல்லியிருக்கு, அவன் சொல்லி அனுப்புறான் இந்த விஷயத்த. அப்ப சத்ருக்னன் மூலமா தெரிஞ்சின்ற விஷயம், அவர்களுக்கு பிராட்டிக்கு இரண்டு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறந்தனர், அந்த இரண்டு குழந்தைகளையும் வால்மீகி நன்றாக போஷித்துக் கொண்டு வருகிறார் அப்படின்ற விஷயத்தை நாம சத்ருக்னன் மூலமா தெரிஞ்சிட்டோமே அப்படின்னு. அப்ப சத்ருக்னன் மூலமாக தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள் குசலவர்கள் தங்களுடைய குமாரர்களாகத்தான் அடியனுக்கு தோன்றுகிறார்கள் அப்படின்னு பரதன் சொல்றான். இப்ப பெருமாள் சொல்றார், உலகத்திலேயே யாருக்குமே வரக்கூடியாத ஒரு கட்டம் எனக்கு வந்திருக்கு பார்த்தியா, தகப்பனார் சக்கரவர்த்தி குமாரர்கள் தெருவுல பாட்டு பாடிந்து தெரியக்கூடிய ஒரு குமாரர்கள், இது யாருக்கு வரும் இந்த மாதிரியான ஒரு துர்தசை, மனைவி எங்கோ இருக்கா, குமாரர்கள் எங்கேயோ பாட்டு பாடிந்து எங்கேயோ தெரிஞ்சின்னு இருக்கா, நான் சக்கரவர்த்தியாக ஒன்னுத்துக்கும் கையாளாகாமல் என்னுடைய மனசு மொத்தம் சீதா பிராட்டியே நினைச்சிருக்கோ தவிர என் உடம்பு ஏதோ என் உடம்பு இங்க இருக்கோ தவிர மனசு பூர்த்தியாக பிராட்டியே நினைச்சிருக்கு, இது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து. பரதன் சொல்றான், யாரோ ஒரு அனாமதேயன் சொல்றதை வச்சுக்கொண்டு இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நாம் இப்பொழுதே குமாரர்களும் அழைத்துக் கொண்டு பிராட்டியும் அழைத்துக் கொண்டு நல்ல ராஜ்யத்தை ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு சொன்னா போல ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணலாமே அப்படின்னு பரதன் கேட்கிறான். லோகத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி அப்படின்னா அந்த அனாமதேயனுக்கும் சக்கரவர்த்தி நான் தானே, அவனுக்கு மாத்திரம் நான் ராஜா இல்லாம போயிடுவேனா, அதனால கூடாது. சரி எல்லாம் போட்டம் விடுங்கோ, நீங்க வந்து அந்த ராம சரித்திரத்தை கேளுங்களே என்றார் பரதன். சரி நைமிஷாரண்யத்தில் அஸ்வமேத யாகம் பண்ண போறோம், அந்த அஸ்வமேத யாக சமயத்தில் வேற சமயத்தில் எனக்கு சந்தர்ப்பம் இல்லை, தீட்சித்தனா இருப்போம், மத்தியான வேளையில காரியம் எதுவும் இருக்காது, ஆகையினால நைமிஷாரண்யத்தில் அஸ்வமேத யாகம் பண்றப்ப அவளை பிரவச்சனம் பண்ண சொல்லி நானும் வர எல்லா ராஜாக்களும் வந்திருப்பா, நாம கேட்கலாம் அப்படின்னு அதிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த சூர்ணிக்க. குசல குசலவ பரிகிரகீத காதா விசேஷம், குசல குசலவ பரிகிரகீத குசீலவார்க காதா விசேஷான்னு பாட்டம் இந்த இடத்துல. குஷன்னும் லவன்னும் பெயருள்ள தன் குமாரர்களாலே பரிகிரகித்த கிரகிக்கப்பட்ட குஷீலவாறுக காயகர்களுக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய கானத்துக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய அந்த இரண்டு குழந்தைகள் காதா விசேஷா அவர்களுடைய ஸ்லோகங்கள்லாம் பார்த்தால் அவ்வளவு விசேஷமா இருக்கு. விதிவச பரிணமதர அமர பணிதி கவி வர ரச்சித நிஜ சரித நிபந்தன நிசமன நிர்வதா. விதிவச பிரம்மாவினாலே ஆக்ஞையினாலே பிரம்மாவினுடைய ஆக்ஞையினாலே பரிணமத்து பரிபாகத்தை அடைந்திருக்கக்கூடிய அமர பணித தேவவாணியுடையவரான அந்த சரஸ்வதியினுடைய கட்டாட்சத்தை உடையவரான கவிவர கவிசிரேட்டரான வால்மீகி பகவானாலே ரச்சித செய்யப்பட்டதும் நிஜ சரித்த தன்னுடைய சரித்திரத்தை பிரதிபாதிக்கிறமான நிபந்தன ஸ்ரீ ராமச்சரித்திரமான நிசமன கேட்பதால் நிர்வத்த சுகத்தை அடைந்த சர்வஜன சம்மானிதா சர்வ ஜனங்களாலே கொண்டாடப்பட்டவனே சாட்சாத் எம்பெருமானே சக்கரவர்த்தி திருமானே ஸ்ரீ ராமனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்ற. மச்சந்தாதேவ சந்தாதேவதே பிரம்மன் பிரவருத்தேயம் சரஸ்வதி அப்படின்னு பிரம்மா வால்மீகி பகவான் இடத்துல பிரம்மாவுக்கும் வால்மீகி பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்வாதத்துல இந்த ஸ்லோகம் வருது பாலகாண்டத்திலேயே. முதல்ல நாரதர் வரார், நாரதர் இடத்துல வால்மீகி பகவான் ஒரு கேள்விக்கு 16 கேள்வி கேட்கிறார். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் வால்மீகி கவிதாசாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம் ஆரோக்கிய கவிதாசாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம்னு சொன்னா போல அற்புதமான இந்த ராமச்சரித்திரத்தை வால்மீகி பகவான் ஆரம்பித்து வைக்கிறார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம்னு ஆரம்பிச்சு வைக்கிறார். அப்படி ஆரம்பிச்சு வச்சு 16 கேள்விகளை கேட்கிறார். அதுக்கெல்லாம் நாரத பகவான் பதில் சொல்றார். அதன் பிறகு இதே சிந்தனையிலேயே வரும்பொழுது ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் மகம சாஸ்வதி சமாஹ எத்கிரவுஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் ஆரம்பிக்கிறார். இதுதான் ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹான்னு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம ரகுவீரகத்தியத்துடைய ஆரம்பத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லல. நாம ஒரு இதே சிந்தனையோடு இருக்கும்போது ஒரு ஸ்லோகமானது ஸ்லோகமா எடுத்து யாரையாவது வெய்யணும்னா ஒரு வேடன் அவனுடைய தொழில் அவன் பண்றான், ஒரு கிரௌஞ்ச பட்சியை அடிச்சு விழுத்திட்டான், அதுவும் மிதுனத்தில் இருக்கும்போது ஒரு கிரௌஞ்ச பட்சியை அடிச்சு விழுத்திட்டான், அவனுக்கு சாபம் விடுறார் வால்மீகி பகவான். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதீசமாக எத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம் அப்படின்னு சொல்றான். என் தொழில் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் காமமோகிதமா இருக்கக்கூடிய ஒரு பட்சியை நீ அடிச்சியே நீ வந்து சாஸ்வதீசமாக மா சாஸ்வதீசமாக இந்த லோகத்தில் ஏ நிஷாத ஏ வேடனே இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்தாயே நீ இந்த லோகத்தில் நீடூடி வாழமாட்டாய் மாஸ்மகா அப்படின்னு சொல்றார். அகமஹா அப்படின்ற இந்த தாத்துவை கொண்டு போய் அங்க சேர்க்கணும். இது ஒரு அர்த்தம். இப்படியே சிந்தனை இப்படியே இருக்கும்போது இப்படியே வந்தாச்சு, இந்த மாதிரியான ஒரு சிந்தனையிலேயே வந்தாச்சு, ஏன் நாம இப்படி பண்ணோம், இது தப்பு இல்லையா, நாம இப்படி பண்ணலாமா, யாரையாவது வெய்யணும்னா பாதத்துக்கு 8 அக்ஷரங்கள் 32 அக்ஷரங்களோடு சேர்ந்த ஒரு அனுஷ்டு ஸ்லோகத்திலேயே வெய்யறா, அப்படிலாம் இல்லையே. அந்த காலத்தில் பெரியவாள் இப்படிதான் வெய்வாளாம் கேள்விப்பட்டிருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சண்டைன்னா இவர் அவரை பத்தி 10 ஸ்லோகம் திட்டி எழுதுவாராம், அவர் இவரை பத்தி 10 ஸ்லோகம் திட்டி எழுதுவாராம். எப்படி வாழ்ந்திருக்கா பாருங்க, சாஸ்திரத்து பிரகாரமே வாழ்ந்திருக்கா. கடுதாசி போடுவாளாம், எங்க வாத்தியார் சுவாமி சொல்லுவார் இனிக்கு கடுதாசி எழுதுவாளாம், குட்டி குட்டியா எழுதியிருப்பாளாம், எல்லாம் ஸ்லோகமயமாவே இருக்குமா. அவர் இவரை திட்டார், திருவி இவர் பதில் எழுதுவார, இவர் அவரை திட்டி பதில் எழுதுவாராம். ரெண்டு பேரும் திட்டிக்கிறது கூட சாஸ்திரத்துல புத்தி எப்படி உபயோகப்படுத்திருக்கா பாருங்க. நீ பண்ணது சரியில்லை. நான் திட்டுறதுன்னா அஸ்லீலமா திட்டுறது கிடையாது, அபச்சாரப்படாமல் திட்டுறது. திட்டுறதுன்னா பாகவத அபச்சாரப்படமாட்டான், அஸ்லீலமாலாம் திட்டுறதுன்றது கிடையாது. எந்த விதமான அபச்சாரமும் இல்லாமல் பேசுறது அது. நீர் இப்படி பண்ணேரே, நீர் இப்படி பண்ணேரே அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அவர் பதில் சொல்லணும். உடனே இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொடுத்தே என்ன பண்றது, பிரம்மா பிரத்யட்சம் ஆறார். நன்னா பாருங்க, ஒரு சரித்திரத்தை, ராம சரித்திரத்தை எழுத வைக்கிறதுக்காக எப்படி வரா பாருங்க. முதல்ல பையன் வரார், அப்புறம் அம்மா வரா, அம்மா வால்மீகி பகவானுடைய அதாவது சரஸ்வதி கட்டாட்சத்தை பூர்த்தியாக அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க சரஸ்வதி தேவி அவர் நாக்கில் குடிகொண்டு இந்த ஸ்லோகத்தை வர வைக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய உண்மையான அர்த்தம் பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமா மா நிஷாத அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அர்த்தம், நிஷாதன இருப்பிடமாக கொண்டவன் அர்த்தம், மானா ஸ்ரீ லக்ஷ்மின்னு அர்த்தம், மானா மகாலட்சுமி, ஸ்ரீயை இருப்பிடமாக கொண்டவன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அர்த்தம். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக, இந்த லோகத்தில் நீ நிரந்தரமான ஒரு புகழை அடைவாய் ஏ ஸ்ரீனிவாசா. ஏன் அப்படின்னா, எத் கிரௌஞ்சம் மிதுனா தேகம், கிரௌஞ்சம்னா பக்ஷிக்கு பேரு, கிரௌஞ்சம்னா ராட்சசாலுக்கு பேரு. ராட்சசர்களுக்குள்ளே ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த ராவணனை, கொடூரமான அந்த ராவணனை கொன்றாயே, அதனால் நீ நீடு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு புகழை அடைவாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதான் இங்க சொல்ற மச்சந்தாதேவ தே பிரம்மன் பிரவிறேயம் சரஸ்வதி. அப்படிப்பட்ட விதிவசம் பிரம்மாவனுடைய ஆக்ஞையினால ஏற்பட்டது இது. அப்ப வால்மீகி பகவானை பார்த்து சொல்றார், யாவஸ்தாசியந்தி கிரையாக யாவத்தீச்ச வசுந்தரா, எவ்வளவு நாட்கள் மலைகளும் பூமியும் நீரும் ஆறுகளும் நதிகளும் இருக்குமோ அவ்வளவு நாள் உன்னுடைய ராமாயணம் இருக்கும். அண்ணாத்தே அன்றுத்தே வாக்தே பவிஷ்யதி, உன்னுடைய வார்த்தை பொய்ய ஆகாது. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குளம் இருந்ததுன்னு நீ எழுதுனா அதே மாதிரி அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ற. இதை கொண்டு வால்மீகி ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார் வால்மீகி பகவான். தந்திரீலய சமன்விதம் பாட்டியே கேயேச்ச மதுரம், அப்படிப்பட்ட கானத்துக்கு உகந்ததா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீமத் ராமாயணம். சாதாரணமான ராமாயணம் கிடையாது. அதனால்தான் இன்னைக்கும் ராமாயணத்தை கேட்டால் எல்லாருக்கும் மனசு உருகிறது. ஆண்டாலே மனத்துக்கு இனியானைன்னு பாடினான்தான். அதனால்தான் ஆழ்வாரும் சரி, ராமாயண விஷயமாக இருந்தால் அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஒரு பேர் இருக்கு, ஒரு ஒரு ஒரு பெருமை கிடைக்கிறது அவளுக்கெல்லாம் ராமாயண விஷயத்தை பத்தி பேசினார். நம்மாழ்வார் ஆயிரம் பாசுரங்களை பத்தி, ஆயிரம் பாசுரங்களை எழுதினார், அங்கெல்லாம் அவருக்கு கிடைக்காத பெருமை இரண்டு பாசுரங்கள்ல கிடைக்கிறதுனே சொல்லலாம். நம்ம மத்த திவ்யதேசத்து எம்பெருமான்களை சொல்லும் பொழுதெல்லாம் கிடைக்காத ஒரு பெருமை கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோன்னு சொல்லும் பொழுது வாசித்தவாள் ராமபிரான் விஷயத்தை தவிர வேற ஏதாவது வாசிப்பாளா, வேற ஏதாவது தெரியுமான். அதே அடுத்து போகும்போது கேட்பார் கீர்த்தியல்லால், கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பவர்னால் அடுத்தது கிருஷ்ணன் விஷயமாக. ஆகையினால நமக்கு ராமச்சரித்திரத்தை கானத்துக்கு யோக்கியமா இருக்கக்கூடிய அந்த ராமச்சரித்திரத்தை கொடுத்தவர்கள் குசலவர்கள். இதுதான் நமக்கு தெரியறது. தஸ்ய சிந்தயமானஸ்ய மகரிஷேரபி மகரிஷே பாவிதாத்மனா அக்ரிணீதாம் தத பாதவ் முனிவேஷவ் குஷீலவௌ சது மேதாவினௌ திருஷ்ட்வா வேதேஷு பரிநிட்டிதௌ வேதோபிரம்மணார்த்தா உபபிராமணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபுஹு தௌ து காந்தர்வ தத்வஜ்ஞௌ. கந்தர்வ தத்வஜ்ஞர்களாகவும் மூர்ச்சஸ்தான கோவிதர்களாகவும் மதுர பாஷிகளாகவும் ஸ்வரசம்பன்னர்களாக இருக்கக்கூடிய அந்த குசலவர்களுக்கு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அத்தியாபனம் பண்ணி வைக்கிறார். தான் எழுத அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை அத்தியாபனம் பண்ணி வைக்கிறார். இத ராமபெருமாள் சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகன் அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இதை கேட்டு அருளுகிறான். கேட்டு எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜனங்களும் இதை கேட்கும்படி செய்கிறான். வர்த்தமானே ததா பூதே யஜ்ஞே ச பரமாத்புதே சசிஷ்ய ஆஜகாமாஷு வால்மீகிர் முனி புங்கவாம். அழகாக இந்த ராமச்சரித்திரத்தை கேட்டதுனால, தன்னுடைய சரித்திரத்தை தானே கேட்டதுனால அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருமை ஏற்படுறது. இப்படி இந்த ராமச்சரித்திரமானது லோகத்தில் பிரபலமாச்சு. இன்றளவும் இந்த ராமச்சரித்திரத்தை எல்லாரும் கேட்டுருக்கும். இந்த ராமச்சரித்திரத்தினால, ராமச்சரித்திரத்தை கேட்டால், இந்த ராமாயணத்தை பிரதிதினம் பாராயணம் பண்ணால் நமக்கு சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கிறது. ஏன்னா தன் விஷயமான சரித்திரத்தை தானே கேட்டபடியினாலே அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருமை எப்படி ராமனுக்கு இருக்கோ, அப்படி பெருமாள் விஷய சரித்திரத்தை நாமும் பிரதிதினம் கேட்டு ராமனை சேவித்துக் கொண்டிருந்தால் நமக்கும் அதே மாதிரியான ஒரு புகழ் லோகத்தில் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.